சோலையில் நீந்திடும் அச்சந்திரிக்கே, நீலவான சோலையில் நீந்திடும் அச்சந்திரிக்கே, ஞான் ரஜிச்ச கவிதைகள் நின்று மீள் கண்டு ஞா வராது வந்த என் தேவி, நீலவான சோலையில் நீந்திடும் அச்சந்திரிகே. பாடிய மேகதூதமே தேவிதாசனாகுமின் ராககீதமே, சொடிகளில் தேன் கணம் ஏந்திடும் பெண் கிளி, சொடிகளில் தேன் கணம் ஏந்திடும் பெண் கிளி, நீ இல்லங்கில் ஞானேகனாய் எந்தே மௌனம் மாற்றம், நீலவான சோலையில் நீந்திடும் அச்சந்திரிகே, ஞான் ரஜிச்ச கவிதைகள் நின்று மீள் கண்டு நான் வராது வந்த என் தேவி. சார்த்திடா வானும் பூவும் ஒன்னாய் வாழ்த்தி நின்னிடா, மிடிகளில் கோபமோ விரமோ தாகமோ, மிடிகளில் கோபமோ விரகமோ தாகமோ, ஸ்ரீதேவியே என் ஜீவனே எங்கோ நீ அவிடே நான்.